ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಳಾಧುಂಗಸ್ತನ ಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸಂಸ್ಕೃತಿ ಸದಶಿರಸಿದ್ಧಮದ್ಯಾಪಯಂತಿ सोचिष्टायाम् सृजनिगलितम् व्याबलात्कृत्य पुङ्क्ते भोता तस्मै नमः इदमिदम् भूयैवास्तु भूयः अस्मद्गुरुभ्यो नमः. எல்லா பெண்களையும் ஒரு சேர பார்க்க ஆசைப்படுபவளும் மிகுந்த பாகவத பிரதிபத்தி உள்ளவளுமான ஒரு பெண்ணை எழுப்பும் பாசுரமாக இந்த எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம் அமைகிறது. எல்லே இளங்கிளியே, பேச்சிலும் அழகிலும் இளமையுடன் இருக்கும் கிளி போன்றவளேன்னு சம்போதனம் பண்றார். திருமூழிக்களத்துறையும் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ற நம்மாழ்வார் அங்கே பராங்குச நாயகியை கிளிமொழியாள் என்றே சொல்லுகின்றார். ஒழிவெண்ணி திருமூழிக்களத்துறையும் பொன் சுடரை ஒழிவில்லா அணிமலலை கிளிமொழியாளிய சொல் வழுவில்லாவன் குருகூர்ச்சடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்து இப்பத்தும் நோயருக்குமேன். இப்படி எல்லே இளங்கிளியேன் வெளியில இருப்பவர்கள் உள்ளே இருப்பவளை கூப்பிடுகிறார்கள். இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூக்கங்களே இல்லையா, இன்னுமா தூங்குற? அந்த உள்ளிருக்கும் பெண் இவர்களாலே எல்லே இளங்கிளியேன்னு எல்லே எல் ஏ அப்படின்னு ரொம்ப இகழ்ச்சியா சம்போதனம் பண்ணப்பட்டவள், கூப்பிடப்பட்டவள் அவள். உயர்ந்த பாவதோத்தமை, அவள் கிருஷ்ணானுபவம் சதா சர்வகாலமும் பண்ணிக் கொண்டிருப்பவள். அவளுக்கு இரவு முழுவதும் தூக்கம் என்பதே இல்லை. எப்பொழுதும் தன் மனசிலே எம்பெருமான் கண்ணனையே நோற்பவள். அவனை எப்பொழுதும் தன் மனத்திலே நினைத்து கொண்டே இருப்பவள். அப்படி இருக்கிறவளுக்கு எங்கே இந்த தூக்கம் வரும்? அதனால அவ தூங்கல. இன்னும் உறங்குதியோ அப்படின்னு இவ கேட்டதுக்கு அவ சொல்றா, அடியேன் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டிருக்கேன், அதனால இவ கூப்பிடுறது கூட அந்த கிருஷ்ணானுபவத்துக்கு இடைஞ்சலா இருக்கு அவளுக்கு. அது இந்த விரதானுஷ்டான போது எதை குறித்து நாம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோமோ அதுக்கு பாஹ்யமான விஷயங்களை, அதுக்கு வேறுபட்டதான விஷயங்களை, அந்நியதா விஷயங்களை இது பண்ணால் அது அவ மனசுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நாச்சியார் திருமொழியில் இதே ஆண்டாள் மாசுடை உடம்போடு தலையுலறி வாய்புறம் வெளுத்து ஒரு போதுமுண்டு தேசுடைத்திரருடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவதொன்றுண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாளென்னும் இப்பேறு எனக்கருள் கண்டாய்னு சொல்றார். இப்படி கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டிருக்கின்றதான அந்த உள்ளிருக்கும் தோழிக்கு வெளியிலே அவர்கள் இளங்கிளியே என்பதும் இன்னும் உறங்குதியோ என்று கூப்பிடுவதும் கிருஷ்ணானுபவத்துக்கு தடையாயிருக்கான். அதனால அவ உள்ளேந்து பதில் சொல்றா வெளியில் இருக்கிறவாளுக்கு, சில்லேந்தலை மீன்மின் சில்கு சில்க்குன்னு என்ன கூப்பிடாதேள், இப்பொழுதே புறப்பட்டு வரேன்னா நீங்கள் போடும் கூப்பாடு என் கிருஷ்ணானுபவனத்துக்கு இடைஞ்சலாயிருக்கேன்றா. அப்படியாமா, நாங்க பாகவதோத்தமாள் உனக்கு நீ எங்களை எப்போதும் சேவிக்கிறதுனால நாங்க ரொம்ப நல்லவன்னு நினைச்சுட்டு இருந்தோம், இப்ப எங்க மேலேயே நீ தோஷம் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னா அது தோஷம் இல்லை, இந்த கிருஷ்ணானுபவத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதுனால சொன்னேன் அப்படின்னுட்டு அந்த திருக்கோஷ்டி ஒரு நம்பி பெரிய நம்பி முதலான ஆளவந்தாருடைய சத்சிஷ்யர்களெல்லாம் ஆளவந்தாருடைய தேக வியாமோகத்துக்கு பிற்பாடு ஸ்ரீரங்கத்தில் அந்த சந்திரபுஷ்கரணி பக்கத்தில் இருக்கிறதான புன்ன மரத்தின் கீழே திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை அனு தம் ஆச்சாரியரான ஆளவந்தார் எந்த பிரகாரம் சாதித்தாரோ அதை அப்படியே அனு செஞ்சு ஒருத்தர் புத்தர் பேசிகிட்டு இருக்கா. அப்பொழுது அந்த பலி சாதிக்கிறதுக்காக அந்த பலி வீரர் வாத்திய கோஷ்டங்களோட எழுந்திருந்தார். உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி எழுந்துண்டு கூட்டங்கலக்கியார் வந்தார்னு சொல்றார். இது அந்த திருவாய்மொழி அனுசந்தானத்துக்கு அவளுக்கு இது தடையா இருக்கே, அதனால கூட்டங்கலக்கியார் வந்தார்னாரு. எல்லாரும் எழுந்துட்டா. இத ரங்கநாதன் செவிமடுத்தான். உடனே அர்ச்சகார் மேல ஐபவமாய் இன்னிலேந்து எனக்கு பலியே வேண்டாம், பலி சாதிக்க வேண்டாம்ட்டான். அதனாலதான் இன்னைக்கும் நம்பெருமாளுக்கு பலி சாதிக்கிறது இல்லைன்னு சொல்றா. அதே போல இவர்கள் வெளியிலிருந்து கூப்பிடுவதும் அவளுக்கு அசகியமா இருக்கு, அவ அந்த கிருஷ்ணனை நினைப்பதற்கு இடையூறாக இருக்கு. நங்கை நீர் போதருகின்றேன்னு பதில் சொல்றா. இதோ இப்பவே புறப்பட்டு வரேன், என் பிரகிருதி அறியாதே இளங்கிளியே என்று என்னை பாதிக்கிற நீங்கள் அன்றோ பரிபூர்ணைகள் அப்படின்னா. ஏன்னா நங்கை தினம் வாடி போடின்னு பேசின் இருந்தவா, இன்னைக்கு மதிப்பு தோற்றம் நங்கை நீர் போதருகின்றேன்னு உள்ள இருக்கிறவா சொல்றதுனால இவன் நீங்களே பூர்ணைகளா இருந்துட்டு போங்க, எல்லேன்னு நான் இகழ்வுடையவனாகவே இருக்கிறேன்னு அர்த்தம் அங்க. நீங்கள் வாய் திறக்காமல் இருந்தா நான் உடனே புறப்பட்டு வரேன்னு உள்ள இருக்கிறவ சொல்றா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ பேச்சில் மகா சமர்த்தை, அது எங்களுக்கெல்லாம் தெரியும். உன்னை எழுப்புறதுக்கு காலங்காத்தால வந்தோம் பாரு, எங்களை போய் குத்தம் சொல்றையே, இது உன்னிடத்துல எதுவுமே குற்றமே இல்லை, எங்களிடத்துல தான் அது தோஷம் இருக்கிறதா நீ சொல்றையே, இது நன்னா இல்ல. பண்டே உன் வாயறிதும், நெடுநாளாகவே நீ எப்படிப்பட்ட பெரிய வாயாடி என்பதை நாங்கள் உன்னுடன் பழகியதாலே மிக நன்றாகவே அறிவோம். நங்கை நீர் என்று உறவு அற்ற சொல்லாலே எங்களை வெட்டிவிட்டாய், எங்களை எப்போது நீ அந்நியரா நினைக்கிறையோ அதனாலதானே உனக்கு நங்கை நீர்னு எங்களை பார்த்து சம்போதனம் பண்ற. அதனால உங்களில், அதாவது நாம் எல்லாம் ஒண்ணு, உங்கள நானும் ஒத்திங்கிற அந்த எண்ணம் உனக்கு வல்லையே, எங்கள் மேல் என்ன குணதோஷங்களை எல்லாம் பார்த்த, விடிய காலையில உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று உன் அன்போட அழைக்கிறோமே, இதுதான் நாங்க பண்ற தோஷமா அப்படின்னு கேட்டார். வல்லீர்கள் நீங்களே, இப்படி நான் சொல்வதற்கு எதிர்வாதம் செய்கின்ற நீங்களே வாய் வன்மை உடையவர்களாக இருந்துவிட்டு போங்கள்ன்றார். உங்க வாசல்ல வந்து எழுப்ப நான் எத்தனை பண்ண கேட்டதுன்னு கேட்கறா அப்படின்னு உள்ள இருந்தவ மேலும் சொன்ன. வெளியில இருந்தவா சொல்றா, அது சாத்தியம், இது சித்தம்னு. இங்கே இந்த சாத்தியம் சித்தம்ங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு வைதிகன் இருக்கார், அந்த வைதிக பிராமணன் ஏதோ தூரதேசத்துக்கு போறார், பெருமாள் சேவிக்கவோ இல்லை ஏதோ காரியாத்மாவோ போறார். போனா பாவம் இந்த ஆறு நதி கிளறு இல்லை கிணறு கிரடமா பார்த்து அங்கே ஜலத்தை எழுத்து தானும் தீர்த்தா மாடி கொண்டு போன பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அடுப்பெல்லாம் அந்த கறி அடுப்பெல்லாம் மூழ்கி கறி வீரர்கள்லாம் சேகரித்து அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் சித்த பண்ணி அதுக்கு மேலே ஒரு அழகு அரிசியை அதில் களைஞ்சி போட்டு அது கொடிச்சு அதை பிரசாதமான உடனே அதை எம்பெருமான் திருவாராதனம் பண்ணி அவனுக்கு கண்டருளை பண்ணிட்டு தானும் ஒருவா சாப்பிட்றார். இப்படி சாப்பிட்றதுக்கு அவருக்கு ஒரு மணி ஆகிடுறது மத்தியானம். அதே ஒரு லௌகீகன் இருக்கான், அவனுக்கு நேராக 10:30-11 மணிக்கு போகிறான். அந்த ஹோட்டலில் போய் அந்த மீல்ஸ் கூப்பன் கொடுக்குறாள், அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஜம்முன்னு டேபிளில் உக்காடுறான். உக்காண்ட அறுசுவை உண்டி நன்னா வடை பாயசத்தோட சாப்பிட்டுட்டு வந்துடுறான். இது இந்த வைதீகம் பண்ணுறது சாத்தியம். இந்த லௌகீகன் போய் இந்த மீல்ஸ் கூப்பன் ஹோட்டலில் வாங்கி சாட்டாம் பாருங்கோ, அது சித்தம். சித்தம்னா ஆயத்தமாக இருக்கிறது, ரெடிமேடு. இது சாத்தியம்னா இவாவும் அடுப்பு மூட்டி அந்த அரிசியை கிளஞ்சி பாத்திரத்தில் போட்டு அதை நன்னா ஜலத்தை கொட்டி அது நன்னா பொங்கி வெந்ததுக்கப்புறம் அதை வடித்து அதுக்கப்புறம் சாதமாக இவர் பண்ண போகிறார். இவாளுக்கு ஏற்கனவே அந்த சாதம் முதலான அந்த வெஞ்சனங்கள் எல்லாம் கிடைக்கிறது ரெடிமேடாக ஹோட்டலில். அதனால் அது சித்தம், இது சாத்தியம். இந்த ரெண்டுமே எம்பெருமான் தான் நம்மளுக்கு. ஏன்னா அவன் சாத்தியோபாயனாகவும் இருக்கான், அவன் சித்தோபாயனாகவும் இருக்கான். சாத்தியோ நாம ஒரு உபாயத்தை பண்ணுறோம் அவனை வசீகரிப்பதற்காக, சரணாகதி அல்லது பிரபத்திங்கிற உபாயத்தை நாம் பண்ணுறோம். அந்த கேவலம் உபாயம் நமக்கு மோட்சத்தை பெற்று கொடுக்குமா? கொடுக்காது. பக்தி யோகத்தினாலே தான் மோக்ஷம்னு சாஸ்திரங்களில் எம்பெருமான் நீச்சிருக்கான். அதனால் நாம் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அருகதை இல்லாதவா. அதனால் பக்தி யோகம் பண்ண முடியலையே, அந்த நிர்வேதத்தில் சரணாகதியில் எம்பெருமானை நாம் பிரார்த்திக்கிறோம். பக்தி யோகம் எங்களால் பண்ண முடியாது. அந்த பக்தி யோக ஸ்தானத்தில் நீ நின்று நாங்கள் அந்த பக்தி யோகத்தை பண்ணினதாக பாவிச்சுண்டு எங்களுக்கு மோட்சம் கொடு. இது இந்த பிரபத்தினுடைய மகிமை. அதனால் அது சாத்தியம். அந்த எம்பெருமான் யார்? அவன் சித்தோபாயன். அப்போது சித்தமாக இருக்கான். யார் வந்து நம்மளை பிரபத்தின்னு பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்றத அவன் சித்தமாக காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வியாஜம், ஒரு சாக்கு வேணும். அந்த சாக்கு இந்த பிரபத்தி. பிரபத்தினாலே மோட்சம் இல்லை, எம்பெருமானுடைய கருணையினால தான் மோட்சம். அதனால் இப்படி பிரத்யக்ஷம் கிடக்க அனுமானத்தை கொள்ளவோம் நாம். இது ஆழ்வார்களும் நிறைய அழங்கால் போட்டிருக்கார். ஏன்னா சாக்ஷாத்தா பாகவதோத்தமர்கள் நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்க இவ அந்த மனசாலே புரிஞ்சிக்க முடியாத எம்பெருமானை ஏன் தேடி ஓடணும்? அதனால் இந்த பாகவதாளுடைய திருவடிவாரத்தில் பக்தி பண்ணாலே அந்த பகவான் ரொம்ப உகக்கிறான். அது மட்டுமில்லை, தன்னிடம் பக்தி பண்ணுறதை காட்டிலும் இந்த பாகவதத்தில் யார் பக்தி பண்ணுறாளோ அவளை இன்னும் திருவுள்ள உகக்கிறான். ஏன்னா அந்த பாகவதர்கள் இருக்காளே, அந்த ஞானிகள் இருக்காளே, ஆத்மைத்து மேமதம்னு அந்த கீதையில் சொல்லலையோ, அப்படி அவளை தனக்கு ஆத்மாவாக எம்பெருமான் வச்சுக்கிறான்னா அது பிரத்யக்ஷமாக பாகவதாளை கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அதை விட்டுட்டு அந்த அணு எம்பெருமான் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு ஏதோ புத்தியை வச்சுட்டு ஒரு ஊகம் பண்ணி அனுமானம் பண்ணிக்கிறோமே, அது என்னத்துக்கு? பிரத்யக்ஷம் கிடக்க அனுமானத்தை கொள்ளவோ என்னன்னு கேட்டாளாம். நானேதானாயிடுக, சரி என்ன வாயாடி பண்டே உன் வாயிடுதுன்னுலாம் சொன்னேன், இருக்கட்டும் நான் வாயாடியாவே ஆகிட்டு போகிறேன். இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டு என்றால் அதை மறுக்காமல் இசைவதே பரம வைஷ்ணவனுடைய லட்சணம். அதான் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் குறத்தாழ்வான் கைங்கர்ய நித்திய நிரதை பவதேக போகைஹி நித்யைர் அனுக்ஷண நவீன ரசார்த்த பாவைஹி நித்யாவிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி மத்தைவதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீயேன். இப்படி அந்த சில பேர் நம்மிடத்துல குற்றம்னு சொன்னா அந்த குற்றத்தை இல்லேன்னு நாம எதிர்வாதம் பண்ணவே கூடாது. ஒரு நல்ல விஷயம் பண்ண மாட்டான், அதை அப்படியே அடியின் மேல தோஷம் சொல்றேடா, அது அப்படியே இருந்துவிட்டோம், அடியின் தோஷியாவே இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் பாருங்கோ, அவன்தான் நான் ஏதானாயிடுகன்னு. இப்போ ராமர் வனவாசம் போனார், வைகை கைகையினுடைய ரெண்டு வரத்தினால ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதநேயாழ நீ போய் தாழரும் சடகிறாங்கி பூனி வெங்கானன் நீ புண்ணிய நதிகளாழி ஏழிரண்டாண்டில் வாவென் இயம்பினன் அரசனன்னாள்னு அந்த தசரதனும் ராமனை கூட்டு நேராக சொல்லலை, கைகேயை கூட்டு சொல்றார் ராமன்ட்ட. அது தசரன் சொன்னான், கைகேயி சொன்னான்னு அவன் அதாவது வித்தியாசமாக நினைக்கல ராமன், சரின்னு அதை சிரமேற்கொண்டான். இதுக்கு எந்த விதத்திலேயாவது பரதன் காரணமானா நிச்சயமா இல்லை. அவன் எங்கேயோ மாமாவாத்துல அந்த கேகேய நாட்டில் பரதனும் சத்ருகனும் இருக்கா. இது நடந்தது இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போற விஷயம் கூட அவனுக்கு தெரியாது, அதனால அது நின்று போன விஷயத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவன் அம்மாட்ட போய் எனக்கு நீ ராஜ்யத்தை வாங்கி கொடுன்னு கேட்கவும் இல்லை, இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த ராஜ்யமே வாண்டாங்கிறான் பின்னால, அது வேற விஷயம். அப்போ கடைசியில் அந்த தசரத மகாராஜா சொர்க்கம் போயிடுற, இவ அந்த சரம சரீரம் இருக்கே தசரந்து அதை நன்னா தைலத்தை போட்டு பக்குவம் பண்ணி வைக்கிறார். பரதன் வந்தவுடனே அவனை கைங்கரியம் பண்ண சொல்கிறார் வசிஷ்டர், அவரே முன்னால் நின்று அந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணுறார். கர்மாலாம் முடிஞ்சுது, முடிஞ்ச உடனே இவன் உடனே வாங்கோ போய் ராமனை எப்பாடுபட்டாவது கெஞ்சி கூத்தாடி அழிச்சுன்னு வந்துடலான்னு அந்த தன்னுடைய தாயார் லக்ஷ்மணனுடைய தாயார் ராமனுடைய தாயார் மூணு பேரையும் அழிச்சுண்டு சுமந்திரர் வசிஷ்டர் எல்லாரும் வரா அழிச்சுட்டு வாங்கோ, எல்லாரும் போய் ராமனை வீட்டுன்னு ஒருவன் வாங்கோன்னு அழிச்சுட்டு போகிறார். போனால் சுமந்தரர் கங்கை கரையில் கொண்டு விட்டாரா, அந்த கங்கை கரையை கொண்டு விட்டு அந்த குகனுடைய பரிசயம் ஏற்படுறது. குகன் தூரத்துலேருந்து பார்க்குறான், அயோத்தியா கொடி சேனைகள்லாம் வருது, ஒரே புழுதி படலாம். உடனே தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் சொல்கிறான், கட்டளையிடுறான், எல்லாரும் எதிர்கரையில் கொண்டு போய் ஓடத்தை நிறுத்திடுங்கோ, ஏன்னா இவன் 14 வருஷம் கழித்து நமக்கு எங்கே திரும்ப ராமன் வந்தால் ராஜ்யம் போயிடுமோ அப்படின்றதுனால ராமனை தொலைச்சி விடணும்னே இவ்வளோ பெரிய படையை திரட்டின்னு வரான். அதனாலே இவன் நாம் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் நம்மளை தாண்டி போனோமே தவிர நாம் உசுரோடு இருக்கிற வரைக்கும் ராமனை தொட விடமாட்டோம், அதனால் அங்கே போய் எல்லா இதையும் படகெல்லாம் எதிர்கரையில் கட்டுங்கான்றான். அப்போ தன்னந்தனியனா இவன் போய் பரதனை அவன் ராஜாவாச்சே, அதனால அவனை வணங்கி சுவாகத்தம் பண்ணுறான். பண்ணி அப்பதான் பார்க்கறான், ஐயனும் மர உடையை கட்டிண்டு கண்ணீரும் கம்பலையுமா அந்த அழுத கண்ணோட அப்படியே சோகத்தோட இருக்கான். அப்போ இவன் ராமனனி எங்கள் ராமனை இந்த கங்கையை கடந்து விட்டியா, ஆமாம் ராத்திரி இங்கே படுத்துக்கிட்டாரா, இந்த இடத்துல தான் உட்காந்து சாட்டாரா, இந்த இடத்துல தான் லக்ஷ்மணன் இருந்தானா, இந்த இடத்துல தான் சீதை இருந்தாளான்னு அப்படியே கேட்டு கேட்டு நெக்குறுகிறான். ஆஹா, இப்படி ஒரு அண்ணன் மேலே பக்தியோடையும் அஞ்சையோடையும் இருக்கானே, இவனையா போய் நாம் தப்பாக நினைச்சோன்னு, ஐயோ இவ்வளோ பெரிய பாபமன்ட்டோமேன்னு நினைக்கிறான். நினைச்சதோடு இல்லை, அந்த பரதனோட பேச பேச இவனுக்கு ராமர் ஒன்றுமே இல்லை, பரதனுடைய ஆத்ம குண பரிபூர்த்திக்கு முன்னால் ராமனுடைய குணம் ஒன்றுமே இல்லைன்னு தோணி போச்சான். 1000 ராமர் நின்கேழ் அவரோ தெரியினம்மான்றான். ஆயிரம் ராமர் சேர்த்தா கூட ஒரு பரதன் ஆவானா ஆமாட்டாங்கனாங்கிற சந்தேகம் இவனுக்கு இருக்கான் இந்த குகனுக்கு. அப்படி ஆயிரம் ராமரை காட்டிலும் ஒரு பரதன் ஒஸ்தீன்றான். அப்படிப்பட்ட பரதன் பரத்வாஜ ஆசிரமத்தில் பரதராஜு முனி கேட்கிறார், என்னப்பா ராமனை எப்படி ஆயிடுச்சுன்னு போகிறதுக்கு, ஆமாம் உனக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்கு தானே இந்த மாதிரிலாம் அந்த வரம்லாம் கேட்டால் உங்கள் அம்மானு எல்லாரும் பேசிக்கிறாளே அப்படின்னு மெதுவாக கேட்டார். அப்போ எங்கள் அம்மா காரணம் இல்லை. அதுக்கு அத்தி அற்புதமாக அந்த ராமாயணத்தில் அயோத்தியாகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம், நமந்தராயோஷோ நராஜோ நாதவசிய மத்பாபமேவத்ரநிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. காட்டுக்கு ராமன் காட்டுக்கு போனது யார் காரணம் அப்படின்னா பரதன் சொல்றான், என்னுடைய பாபம்தான் காரணம். இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். நமந்தராயா அந்த கூனியான மந்திரனுடைய சொல் கேட்டுதானே எங்க அம்மா இந்த மாதிரி வரத்தை வாங்கினா, அப்போ அந்த மந்திர மேல தோஷமா அப்படின்னா இல்லை, அவன் மேலேயும் தோஷம். நமந்தராயா ஒரு வேலைக்காரிய எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க வைக்கணும். அப்போ அந்த கேவலம் வேலைக்காரி சொல்ல எங்க அம்மா கேட்டாலே அதனால இந்த வேலைக்காரி தப்பு இல்லை, எங்க அம்மாதான் பண்ண பெரிய தப்பு. சரி, எங்க அம்மா கைகை தப்பா இருக்கலாமோன்னு யோசிச்சான், அதுவும் இல்லையா. நஜமாதுரஸ்ய, அது எங்க அம்மா தப்பும் இல்லை. சரி, இவ தான் பிள்ளைக்கு மேல இருக்கிற பாசத்தினாலேயோ அவளுக்கு கைகை வந்து ராமாயணத்திலேயே ஒரு விலட்சணமான கேரக்டர். அவோ ரொம்ப நல்லவோ. நம்ம கைகேய ராமாயணத்தில் என்னமோ கெட்டவடா சுத்திரிச்சிருக்கிற மாதிரி தெரியுது, நிஜமா பாருங்கோ. தன் பிள்ளைய பத்தி அம்மாவுக்கு தெரியாத பரதன் எவ்வளவு தர்மிஷ்டன், அந்த இஷ்வாகு குலத்தில் இதுவரைக்கும் மூத்தவன் இருக்க இளையவன் யாருமே பட்டத்துக்கு வரல, அப்படி இருக்கும்போது அவன் ஒத்துப்பானா? சாதாரணமாகவே யாரும் ஒத்துக்க மாட்டா. அது மகா தர்மிஷ்டனான பரதன் ராமனை தெய்வத்துக்கு மேலா பூஜிக்கிறவன் ஒத்துப்பானா? ஒரு காலம் ஒத்துக்க மாட்டான், அது கைகேயிக்கே நன்னா தெரியும். இருந்தாலும் ஏன் கேட்டா அப்படின்னா, தங்களுடைய அப்பாட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த கேகே மகாராஜன்ட்ட ஒரு பிரதிஜை பண்ணார் தசரத மகாராஜா. அவன் பொண்ண விட மாட்டேன்ட்டான், கை இந்த கைகையை தசரது பண்ணி விட மாட்டேன்ட்டான், கல்யாணம் பண்ணி விட மாட்டேன்ட்டான். ஏன்னா இவ வயத்தில் பிறக்கிற குழந்தைக்கு ராஜ உரிமை போகணும். நீ கௌசல்யா தேவி பட்ட மகிழ்ச்சியா இருக்கா, அப்ப அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தானே பின்னால பட்டம் போகும். அதனால நீ என் இவ வயத்தில் என் பொண்ணு வயத்தில் பிறக்கிற குழந்தைக்கு நீ ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், அவனுக்கு முடிசூடி வைக்கிறேன்னு நீ என்கிட்ட பிரதிஜை பண்ணா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா, அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில இவளை அழகில் மயங்கி அவன் அந்த பிரதிஜையும் தசரத மகாராஜா கேகே மகாராஜன்ட்ட பண்ணியும் கொடுத்துட்டான். இப்போ அத தசரதுக்கு அப்புறம் அரசுரிமைய பரதனுக்கு வல்லேன்னு வச்சுங்கோ, அப்போ தசரத மகாராஜா நேர்மை தவறினா வாக்கு தவறினா ஆயிடுவான் இல்லையா. அந்த வாக்க அவன் தவற விட்டவனா ஆகக்கூடாது, அவனுடைய அதர்மமானா அவன் ஒரு நாளும் ஆகக்கூடாது, தர்மிஷ்டனாகவே இருக்கணும்னு நினைச்சா. ஏன்னா தசரதன் மேல மற்ற வாழக்காட்டிலும் இவளுக்கு பிரீத்தி ஜாஸ்தி, அதனால அந்த அவ பெயர் தன்னுடைய பர்த்தாக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு மேல இன்னொன்னு நினைச்சாலாம், இந்த ராமன் எதுக்காக அவதாரம் பண்ணார், சாட்சாத் விஷ்ணுவே ராமனை அவதரிச்சு வந்திருக்கார், இவ்வளவு வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷ காலம் ஆச்சு, இன்னும் தான் அந்த அவதாரத்து ரகசியம் என்ன, எதுக்காக நாம் அவதாரம் பண்ணோம், அந்த ராவணனை அழிக்கிறதுக்கு தானே அவதாரம், அதுவும் மனுஷனா வந்து, ஏன்னா அவன் மனுஷன் குரங்கு வாழலாம் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டுக்கல. அதனால அவ என்ன பண்ணுது, ஒரு குரங்கு நம்மளை என்ன பண்ண முடியும், ஒரு கேவலம் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்னு அந்த ராட்சசன்னு அவ்வளோ துணிவுகள் இருந்தான். அப்போ இவன் மனுஷனா பிறந்தான் ராமன், அவனை நிரசனம் பண்றதுக்காக, இதெல்லாம் கை கைக்கு தெரியும். அதனால சொல்றேன், இத்தனை நாளா இங்கேயே உட்காந்து இப்போ நாளைக்கு முகுட்டாபிஷேகம் வேற ஆயிட போறது, இன்னும் ஏற்கனவே ரொம்ப எல்லாரும் ரிஷிகளோடையும் முனிகளோடையும் ரொம்ப இதாக இருக்கான், இன்னும் பட்டத்துக்கும் வந்துட்டான்னா தர்மத்தில் அவன் சிந்தனை போகும், நாட்டினுடைய பரிபாலனத்தையே பார்ப்பான், எங்கேருந்து ராவணன் அழிக்கிறது. அதனால மெதுவாக இவன் எங்கேருந்து நாட்டிலேருந்து கிளப்புவோம், காட்டுக்கு போவோம், காட்டுக்கு போனால் போக வைப்போம், காட்டில் போனால் சீதையை ஏஷின்னு போவான், அங்கே சீதையை ஏஷின்னு போனால் அந்த சீதை மேலே ராவணன் ஆசைப்பட்டா, அவள் அயோத்தியில் இருந்தால் கட்டுக்காவல் இருக்கு, இங்கே எல்லாரும் இருக்கா, சத்ருகுணன் லக்ஷ்மணன் எல்லாரும் இருப்பா, அதனால் அவன் அவள்கிட்டையே நெருங்க முடியாது, அதனால் இவனை காட்டு கணிச்சு விடுவோம், காட்டு கணிச்சா அவன் அங்கே ராவணன் இந்த சீதையை கவர்ந்துட்டு போகிறது சுலபமாயிடும். பொண்ணு அப்படி போ, சீதையை கவர்ந்து கொண்டு போனாதான் ராவணனை அழிக்கணும்னு ராமனும் கிளம்புவான். அந்த அவதாரத்து எதுக்காக அவதாரம் பண்ணானோ அந்த காரியம் சபலமாகும். அது ஆகலையேன்னு இந்த ரெண்டையும் மனசில் வச்சுக்கிண்டு இவன் பரதனை நாட்டையாளணும்னும் ராமனை காட்டுக்கு போ சொல்லணும்னு கைகையை சொன்னாலாம். அதனால கைகை மேல் இந்த பிள்ளை நச்சமா துரஸ்யா தோஷா. சரி, அப்போ யார் தோஷம், இந்த தசரதன் கொடுத்தானே அவன், இந்த மூணாந்தரமாக வந்தாலே, இளையவளா வந்தாலே அவளை அழகலை அழகலை மதிமயங்கி இந்த மாதிரி புத்தி கட்டு போச்சோன்னா, நராஜ்ஞா அவன் பண்ண பிரதிஜையை மீறமாட்டான். இவ அந்த சம்பராந்தகனை இது பண்ணும்போது சண்டையில் இவனுக்கு உதவி பண்ணதுனால ரெண்டு வரங்கெடு தரேன்னார். அதை இப்போ கேட்டா அந்த கையை, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன பிரதிஜை. அதனால இவன் சத்தியசந்தன் கொடுத்த சத்தியத்தை ஒரு காலம் மீறமாட்டான். அதனால் அந்த சத்தியம் மீறாதான் அதுலேயே நின்றான். அதனால் எங்கள் அப்பா தசரதன் மேலேயும் ராஜா மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னான். நச்சராகவசிய, காட்டுக்கு போகிறவன் ராமன், இதில் ராமன் மேலே என்ன தோஷம் வரும் அப்படின்னா, லக்ஷ்மணன் சொன்னா பாருங்க, ராமா இப்போ நீ ஆஜ்ஞை பண்ணு, ஒன்று தசரதனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறேன், அப்பாவை ஔரங்கசீப் போட்டான இந்த மாதிரி, கம்சன் வந்து உக்ரசேன மகாராஜாவை தங்க அப்பாவையும் பிடிச்சி போடலையா ஜெயிலில், அந்த மாதிரி போட்டுடுறேன், இல்லை நீ ஆஜ்ஞை பண்ணால் தலையே வெட்டிவிடுறேன், அவனை இல்லாதே பண்ணிவிடுறேன் அப்படி. இப் நீ ஊன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு ஆக்கிய பண்ணுன்னு போய் கேட்குறான். அப்போ என்னடா பைத்தியகாரமா பேசுகிற, யாராவா நமக்கு அப்பா இல்லையோன்னு புத்திபதி சொல்கிறார் அந்த வனவாசம் கிளம்புறதுக்கு முன்னால் லக்ஷ்மணனுக்கு. அப்போது இது பித்ருவாக்கிய பரிபாலனை அப்பா சொல்லிட்டா, அப்பா சொன்னால் நாம் கேட்கணும், அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றது மாத்ரு தேவோ பவன்னு வேதம் சொல்கிறது. நன்னா வசிஷ்டற்ற வேதாபியாசம் பண்ணவர் ராமர், அதனால் வேதத்துக்கு புறம்பாக ஒரு காலம் நடக்க மாட்டார், அதனால் அவருடைய சுபாவம் அது, அதனால் அவர் மேலே ஏன் தசரதனை கொண்டுட்டு இவனே ராஜ்யம் எடுத்துட்டு இருக்கக்கூடாதா, நான் எல்லாம் பொதுமக்களெல்லாம் இவனுக்கு தான் சப்போர்ட், ராமனுக்கு தான், தசரதனை இந்த மாதிரி பட்டம் கட்டலைன்னு சொன்னதுக்காக கொன்னான்னு சொன்னால் கூட அவள் சந்தோஷம் தான் படுவா, யாரும் துக்கப்பட போகிறதில்லை, தசரதனுக்கு பறிஞ்சுக்கிட்டு யாரும் வரவும் போகிறதில்லை, பொதுமக்களோ மந்திரிகளோ எல்லாருமே இருந்தாலும் ராமன் ஏன் பண்ணலை, அந்த அப்பாவினுடைய சொல்லை காப்பாற்றணும், பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக அதை பண்ணலை, அதனால் அப்பாவை ஜெயில பிடிச்சு போடாதையோ, இல்ல அவனை கொன்னுட்டோ தான் ராஜ்யம் ஏற்காததுங்கிறது, அது ராமனுடைய தோஷம் அல்ல. சரி, வேற யார் தான் காரணம்? மந்திரம் இல்லைன்ற அவதான் முதல்ல மூட்டி கொடுத்தவோ, இல்ல உங்க அம்மா தான் வரம் கேட்டா அவளும் இல்லைன்ற, அதுக்கப்புறம் ராஜா தானே கொடுத்தான் இந்த மாதிரி ரெண்டு வரத்தை, அவனும் தோஷி இல்லைன்ற நிர்தோஷின்ற, அப்போ ராகவனும் இல்லைன்ற, யாரு தான் பாப்போ இதுக்கு காரணம்னா, மத் பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யன். இப்போ இந்த என்னுடைய பாபம் இருக்கே, அதுதான் ராமனை வனவாசம் போக வச்சுதான். இது எப்படி காரணமாவான்னு அதுக்கு காரணமும் சொல்றான். நான் மட்டும் இந்த பாபி கைகையின் வயிற்றுல வந்து பிறக்காத இருந்திருந்தேன்னா இவ எனக்காக ராஜ்யம் கேட்க போறாளா? இல்ல எங்க தாத்தா தான் நீ என்கிட்ட பிரதிஜை பண்ண, அதனால என் தௌஹித்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு அவன் தான் கேட்க போறானா? இல்ல, அதனால நான் பிறந்து தொலைச்சேனே இவ வயிற்றுல, நான் தான் காரணம். ஏன் நான் பிறந்தேன்? என்னுடைய பாபம், அதனால இவ வயிற்றுல வந்து பிறந்தேன். அதனால அந்த மத் பாபமேவ அத்திர நிமித்தமாசீது, அதுதான் ராமன வனத்து கழிச்சது. வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யன்னு அத்தி அற்புதமான ஸ்லோகம். இதுல என்ன தௌர்பாகியம்னா, இத சுவாமி தேசிகன் எடுக்கிறார், பெரியவாச்சாம் பிள்ளை எடுக்கிறார். இப்படி ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால இருந்தவள்லாம் இதெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் இப்ப ராமாயணத்துல பார்த்தேன்னா இந்த ஸ்லோகமே இருக்காது. ஏன்னா இது வைஷ்ணவ பதமா இருக்கிறதுனால இந்த குமுதிகளும் குதிஷ்டிகளும் அத ராமாயணத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டா. இது ஏன்னா நம்மளவன் யாருமே அதை பதிப்பிக்கிறது இல்லை, அதனால அது அவன் தானே பண்றான், அதனால அவளுக்கு சௌரியமா அவ பண்ணிட்டு போட்டா. இப்போ இதை நாம இந்த மாதிரி எங்கேயாவது தேசியன் கோட் பண்ணதையோ இல்ல பெரியாச்சாம் பிள்ளையை கோட் பண்ணதையோ எடுத்துட்டு நாம சொல்றமே தவிர, இது ராமாயணத்துல அந்த இப்போ போட்டிருக்காளே புது எடிஷன்ஸ் எல்லாம், அதுல ஒண்ணுலயும் இந்த ஸ்லோகம் வரல. ரொம்ப தௌர்பாகியமான நிலை, இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி அது இருக்கட்டும். இப்படி தோஷதுஷ்டையான நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு அந்த உள்ள இருக்கிறவா கேட்கிறார். நானேதானாயிடுகன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரையசாரத்தில் 14வது அதிகாரமா அத்தி அற்புதமா இந்த நிஷ்டைகளை சொல்றார். சுனிஷ்டா விஜ்ஞாதிகாரம்னு பேரு. அதுல 13 நிஷ்டையை சொல்றார். ஒருத்தனுக்கு ஆத்மஸ்வரூபம் கை வந்திருக்கா அப்படின்னு இந்த ஆசிட் டெஸ்ட்ங்கிற பண்ணும், அது மாதிரி நம்மளை நாமளே உரசி பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தில் 5 நிஷ்டையும், உபாயஸ்வரூபத்தில் 5 நிஷ்டையும், பலஸ்வரூப் புருஷார்த்த ஸ்வரூபத்தில் 3 நிஷ்டையும், 13 நிஷ்டை சொல்றா. இந்த 13 நிஷ்டையும் தான் இங்கே நான் ஏதானாயிடுகிறது. இது அவகாசம் இல்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால அடியன் திருப்பாவை சொல்லணும்னு ஆரம்பிச்சு 2.5 மாசம் சொன்னேன். அதுல இந்த இதுவே 4 நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 8 மணி நேரம் இந்த ஒரு பாசுரத்துக்கு என்ன அவ்வளவு அர்த்தபுஷ்டியான பாசுரம் இது. அதனால இப்போ நடுநாயகமா இருக்கிறதால அந்த நானேதான் ஆயிடுகிறது தான் திருப்பாவையில ரொம்ப சாரமான விஷயம். அதனால இதை ஏத்தான சொன்னாலும் போராது. பாகவதாள் யாராவது தன்னை பத்தி ஒரு குறை சொன்னாள்னா அடியேன் தான் தோஷின்னு ஒத்துண்டு போயிடணுமே தவிர, அவளை எதிர்வாதமே பண்ண போகக்கூடாது. நான் தோஷமா, நீ பாத்தியா, நீ பந்தியா அப்படின்னு அவளோட அர்ஜியோ பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நம்மளை ஒருத்தர் வெய்யறான்னே வச்சுப்போம், வெச்சாலும் நம்மளை வெச்சதுனால நம்ம பாபம் போச்சேன்னு நாம் சந்தோஷப்படணுமா, அவனை போய் கோச்சுக்கணுமா? அதனால் இந்த வெசவனை பார்த்து நாம் சந்தோஷம்னா படணும், நடப்பாவி என்னுடைய பாபத்தெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறேடா நீன்னு அவன்கிட்டனா சந்தோஷப்படணும். இதை திருக்குடந்த ஆண்டவன் ஒரு அருமையான இடத்துல ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா, ஒருத்தன் பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டினான். அது இந்த நகரங்கள்லாம் ரோடெல்லாம் ரோட்டில் போட்டால் ஃபைன் பண்ணுவான், அதெல்லாம் இருக்கணும். நான் இந்த ரப்பீஸ்லாம் நிறையா இருந்தது, என்னடா பண்ணுறது, கார்பரேஷன்காரன் வந்து ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் இதெல்லாம் அப்புறப்படுத்தணுமேன்னு லாரிக்காரன், அப்பா இதை கொண்டு எங்கேயோ அப்பால கொட்டணும், எவ்வளவு கேட்குறேன்னா அவன் சொன்னான், இது எப்படி இருந்தாலும் ஆள் வச்சு அழணும், இது அழணும், எனக்கு 2000 ரூபா கொடு, நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன்னா. ஐயோ, 2000 ரூபா இதுக்கு செலவழிக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கூசிண்டு இருந்தார் அவர். அன்றைக்கி சாயங்காலமே ஒருத்தன் வந்தான், அவனுக்கு வீடு பள்ளத்தில் இருந்தது, அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு இந்த ரப்பீஸ் வேணும். சொன்னான், சுவாமி அடியன் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றேன், இந்த ரப்பீஸை எனக்கு கொடுத்துட்றேடா, நான் வந்து ஆளை கூட்டின்னு வந்து வண்டி வச்சு எடுத்துன்னு போடுறேன்னா. சந்தோஷமாக எடுத்துன்னு போனான்னா, எங்கள் தன் கையிலேருந்து 2000 ரூபா போகுமோன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு 1000 ரூபா இந்த ரப்பீஸ்னால வருமானம் வருது, நான் வேண்டான்னா சொல்ல போகிறான். அந்த மாதிரி நாம் எப்படா பாபத்தை கழிக்கிறதுன்னு தெரியாத முழிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து இன்னொருத்த நம்மளை வெஸ்ஸு அந்த பாபத்தை விலை கொடுத்து வாங்கிக்கிறான்னா, அந்த ரப்பீஸை வாங்கிட்டான் பாருங்க விலை கொடுத்து, அந்த மாதிரி வாங்கிட்டான்னா நம்ம சந்தோஷப்படாத என்ன பண்ண முடியும்? அதனால் இது சத்தியமானும் சமன் அதிகச்சதின்னு அங்கே சொல்கிறார். எவன் ஒருத்தன் வெய்யறானோ, அவன் யாரை குறித்து வெய்யறானோ, அப்படி வெய்தவனுடைய பாபத்தை இவன் வாங்கிக்கிறான்ங்கிறது சாஸ்திரம். அதனால் நம்ம பாபம் கழிஞ்சத்துக்கு அவன் மேலே நாம் நன்றி உடையவனாக தானே இருக்கணும். நம்மளால் என்னத்தை பண்ணாலும் இந்த பாபம் நம்மளை விட்டு போகிறது இல்லை. அவன் நம்மளை வச்சு இந்த பாபத்தை நம்மகிட்டேருந்து வாங்கியதை கழிச்சான்னா, அப்போது அவன் மேலே நமக்கு ஒரு பரிவும் பாசமும் தானே ஏற்படணும். பாபம் போனால் நம்ம சந்தோஷத்தானே விடணும், எதுக்கு கோச்சுக்கணும்? இந்த சொலிஷ்டா விஞ்ஞானத்தை நல்லா காலக்ஷேபம் பண்ணாள்னா அவளுக்கு கோபமே வராது. யார் வேணால் என்ன வேணால் திட்டட்டும், அது நமக்கு இல்லைன்னு. இது ஒரு இது பெரியவா சொல்லுவா. இப்போ ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்குவா, இப்போ அடியனே பார்த்து ஒருத்தன் 2 முட்டாளேன்னு திட்டுறான் வச்சுப்போம். அப்போது முட்டாளேன்னு சொன்னால் அவன் அடியனுடைய ஆத்மாவை முட்டாளானா, இல்லை அடியனுடைய சரீரத்தை முட்டாள்னு சொல்கிறானா? அடியனுடைய ஆத்மாவை முட்டாள்னு சொன்னால் அவன் தான் முட்டாள். ஏன்னா ஆத்மா ஜீவாத்மாங்கிறது பரிச்சின்னமான அகமர்த்தம், அதுக்கு அகம் அகம் அகம்னு எப்போதும் ஞானம் இருக்குது, தோன்றிகிட்டே இருக்குது, ஞானம் இருக்குது. ஞானம் இருக்கிறது ஒன்றை போய் அது ஞானம் இல்லாத முட்டாள்னு அவன் சொன்னான்னா அவன் தான் முட்டாளே தவிர நம்ம முட்டாள் இல்லை. சரி, ரெண்டாவது இவன் சரீரத்தை முட்டாள்னு சொன்னால் சரீரம் சேதனம், அது முட்டாள் தானே. ஏன்னா அதுக்கு ஞாத்திருத்தம் கிடையாது, அறிவு கிடையாது, அப்போது அனுபவம் கிடையாது. ஆத்மாவுக்கு தான் அறிவு அனுபவம் எல்லாம். அப்போது சரீரம் அந்த அறிவில்லாதனால, அது அறிவில்லாத வஸ்துவனால அவன் முட்டாள்னு சொன்னது உண்மை தானே. ஸோ நாம் என்ன பண்ணணும்? அவனோட என்டார்ஸ் பண்ணிக்கணும், ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டுன்னு. அப்போ அவன் மேலே கோபம் வருமா? இல்லை, முதல்ல நம்மளை அவன் முட்டாளேன்னு சொன்னது ஆத்மா வேணா, அட பைத்தியக்காரன், இந்த உண்மை கூட தெரியலையே, ஆத்மாக்கு எங்கேருந்து முட்டாள்தனம் வரும், அது எப்போதும் அறிவு ஜீவியாச்சு, அது தெரியாதே, ஐயோ பாவன் சொல்கிறான்னு அவன் மேலே பச்சாதாபம்னா படணும் நம்ம, ஐயோ இது கூட தெரியலையே அவனுக்குன்னு. அப்படி அது சரீரத்தை சொன்னாலும் சரி, ஆத்மாவை சொன்னாலும் சரி, நம்ம ஏன் கோபப்படணும்? அது நமக்கு இல்லையேன்னு தானே நாம் இருக்கணும். இதெல்லாம் இந்த நானே தான் ஆயிடுகிற ஒன்னொன்னா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்துன்னு போனோம்னா அது அப்படியே நம்மளை மெருகேற்றும் அந்த குணங்கள்லாம். அதான் பரம வைஷ்ணவமான இது. ஏதோ ஒரு ரெண்டு மூணு இங்கே விஞ்ஞாபிச்சுட்டேன், ஏன்னா கால அவகாசம் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால. ஒல்லை நீ போதாய், நீ சீக்கிரம் எழுந்துண்டுவான்னா, உன்னை அரக்ஷணம் நாங்கள் காணாவிட்டாலும் கூட எங்களுக்கு பிராணஹானி, ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு வேண்டியவள் நீ, அதனாலே நீ சீக்கிரம் புறப்படுவா. நீ புறப்படாவிட்டால் நாங்கள் கிருஷ்ணனை ஒரு காலும் கூட முடியாது. உன்னோட போனாதான் எங்களுக்கே அங்கே என்ட்ரி கிடைக்கும், ஏன்னா அவன் முதல்ல இவ வந்திருக்காளான்னு தான் பார்ப்பானான் கிருஷ்ணன். அதனால உங்களோட சேர்ந்து பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெறும் மாதிரி நீ பூ நாங்கள்லாம் நாருனாலாம். ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை, உனக்குன்னு தனியான ஒரு பலன் என்னைக்காவது நீ அபேட்சிச்சிருக்கியா? எல்லாருக்கும் என்னவோ அதானே நமக்குன்னு எங்க திரள்ல தானே எப்போதும் இருந்த. இது 44 பட்டம், முக்கு ரவிசிங்கர் திருப்பா உபன்யாசம் பண்ணுவர். அதுல உனக்கென்ன வேறுடையினா, மடத்துல நிசுமனுக்கு நன்னா வடவாயசத்தோட தினம் சாப்பாடு போடுறா, அதை விட்டுட்டு எந்த பொம்மை நாட்டியாவது ஆட்டில் அடுப்பு மூட்டுவாளோ, அடுப்பு மூட்டினா அவள் பைத்தியம் இல்லையோ, அந்த மாதிரி கூட்டுடன் இருக்க சுயம்பாகமோன்னு கேட்டா. வைஷ்ணவ சமூகத்தை பகிஷ்கரிச்சுட்டு பகவத் விஷயம் நீ அதிலே ஆழங்கால் பட்டேன்னா அது தேவதாந்திர சம்பந்தத்துக்கு சமமானதுன்னு சொல்லிவிட்டான். அதுதாங்க, ஏன்னா அதுக்கு இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, வாசியும் இல்லை. ஏன்னா பாகவத சமிருத்திய நாம சேவிக்கிறத விட்டுட்டு பகவத் கைங்கரியத்தை பண்றோம்னு நினைச்சோம்னா, இப்போ அடியனே ஆற்றுல ஆராயணம் பண்ணிருக்கேன், அப்போ யாரோ ஒரு பகவதத்த மாதிரி எழுறார் அடியன் பெருமாள்கிட்ட, ஆற்றுல வந்து சொல்றார் இந்த மாதிரி வந்திருக்கார் அவர் அப்படின்னு. உடனே பெருமாள்கிட்ட அது எந்த ஆசனம் பண்ணாலும் அப்போ தான் ஸ்நானாசனம் முடிஞ்சு பெருமாளெல்லாம் நல்லா வச்சு திருப்பி போட்டியில் ஏழை பண்ணுறேன்னு திருமஞ்சனம் பண்ணின்னு வச்சுக்கோ. அப்போ வந்து சொன்னா உடனே பெருமாள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பாகவதோத்தமாக வந்திருக்கா அப்படியே க்ஷமிச்சுக்கோ, உன் ஆராதனை காட்டிலும் அந்த உன்னுடைய ததியருடைய ஆராதனை உனக்கு திருவுள்ள ஊகங்கிறதுனால அடியேன் அவரை போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் அடியேன் இதே ஆசனத்திலே தேவரை எழுந்துருளிக்கு வேணும்னு அந்த பெருமாளிட பிரார்த்திச்சுட்டு இந்த பாகவதத்தனோட வந்து விழுந்து சேவிச்சு நாம செய்யும் போது அவர் என்ன பண்ணுவார், ஐயோ அடியேனை ஏன் அபசாரப்படுத்துறது, தேவருடைய சொரூபம் என்ன அடியேன்னு எக்கசித்துன்னு அவர் விழுந்து நம்மளை சேவிப்பார். இவர் அவரை சேவிக்க அவரை இவரை சேவிக்க அது ஒரு வைஷ்ணவ இன்னொரு வைஷ்ணவ தண்டவத் பிரணாமம் பண்ணிக்கிறது அழகு இருக்கே, அது எத்தனை சொன்னாலும் போராது. அதனால உனக்கென்ன வேறுடைய, இங்க பகவான்கிட்ட ஒரு அபிசாரம் இல்லை, ஆறாணத்தில் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேனே அடியனுக்கு அபிசாரமானா கொஞ்சமும் கிடையாது. ஏன்னா இந்த பாகவதால அடியன் ஆராதிச்சேன்னா அது பகவானுக்கு அடியன் பாஹ்யமா பண்ற ஆராதனத்தை காட்டிலும் இந்த ஆராதனை அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால பகவானை எது அதிகமா பிரீத்தி பண்றதோ அதுதானே நாம பண்ணணும். அப்ப அடியன் பண்றது பகவத ஆராதனத்தை காட்டிலும் அடியன் பாகவதால உத்கோஷிச்சா அது எம்பெருமானுக்கு பெரிய ஆராதனமா அவன் எடுத்துக்கிறான். அதனாலதான் இன்னைக்கும் தத் ஆராதனத்தை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய ததியர்கள் இருக்காளே அடியார்கள், அந்த ததிய ஆராதனம் வஸ்தி. அதனாலதான் நம்மத்துல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் முதல்ல ததி ஆராதனம் பண்றோம். அது எல்லாம் போச்சு, இன்னும் இப்போ தடியை வச்சு நடிகர் ஆராதனை கொடுத்து தடி ஆராதனம் தடி ஆராதனம்ன்றா. இப்படி இந்த இளைய பெருமாள் பரதன் வரத மேலே ஏறி பார்த்தான், மரத்து மேலே ஏறி பார்த்துட்டு சட்டுன்னு கீழே இறங்கி ராமா நீ சீதையேஷன் உள்ளே போயிடு, ஆசிரமத்துள்ள அந்த வில்லை தூக்கி போடு, நான் ஒத்தனா நின்று இந்த பரதன் சைன்யத்தையே நிர்மூலமாக்கி விடுறேன்னா. என்னடா பேசுற நீ, நம்ம பரதன் கொஞ்சம் கூட அப்படிலாம் நினைக்க மாட்டான்டா, பரதனை பற்றி நமக்கு தெரியாதா, பரதனுக்கு ராஜ்யத்தில் சிரத்தையே கிடையாதுடா, உனக்கு ராஜ்யம் வேணும்னா சொல்லு, அந்த பரதன் கைகாலில் விழுந்தாலும் நான் கெஞ்சி அந்த ராஜ்யத்தை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நீ போனார். இது பகவான் எந்த வார்த்தை சொன்னாலும், ஒரு பாட்டில் கூட சொல்றாள் தியாகராஜர், அது ஒக்க பானை ஒக்க மாட்டேன்னு. ராமன் ஒரு வார்த்தை சொன்னான்னா சொன்னது தான். அதே மாதிரி அவன் பானம் ஒரே பானம் போறோம், அது எதுவும் ஈடாகாது. அப்படி உனக்கு ராஜ்யம் நான் வாங்கி தரேன், நீ போய் ராஜ்யம் ஆடுன்னு ராமன் சொன்னானே, அந்த சொன்னது தப்பானா அது ராமனுக்கு அழகு இல்லையே, ஆனால் லக்ஷ்மண ராஜ்யம் ஆடலையேன்னு நாம் நினைப்போம். இந்த காட்டில் 13 வருஷம் 10 மாசத்துக்கு மேல பாதுகா ராஜ்யம் நடந்தது. பாதுகா வேற இல்லை, லக்ஷ்மணன் வேற இல்லை இல்லையா, அது பாதுகாசத்துல சேஷபத்ததியை பார்த்தா தெரியும். அதுவே வேண்டாம். சென்றால் உடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவழியாம், மீறல் என்றுமனையாம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கரவுன்னு முதல் திருவந்தாதியில பொய்கையாழ்வாருத நித்தியம் நாம திருவாராதனத்திலையும் அனுசந்திச்சுட்டு இருக்கோமே. அதனால அந்த லக்ஷ்மனுடைய அபராவதாரம் அல்லது ஆதிசேஷனுடைய அபராவதாரம் லக்ஷ்மணன், ஆதிசேஷனுடைய அபராவதாரம் பாதுக, அதனால அந்த பாதுகையே லக்ஷ்மணன் தானே. அப்போ ராமர் வாக்கு பொய்யில்லை. 13 வருஷம் 10 மாசத்துக்கு மேல அயோத்தியா ராஜ்ய பாரம் பண்ணது லக்ஷ்மணன் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிகிறது. அப்போ பரதனுக்கு ராஜ்யத்துல சிறந்த இல்லை, உனக்கு ஆசை இருந்தா சொல்லு நான் தரேன்னு சொல்லி. இப்ப உனக்கு ஆசை இருக்கோ இல்லையோ நான் சொல்றேன், பரதன்கிட்ட கைகாலில் விழுந்தாவது அவன்கிட்ட ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்றேன், நீ போய் சுகமாக நின்று ஊர்முளையோட இருப்போ அப்படின்னு ராமர் சொல்கிற அளவுக்கு இங்கே ஆச்சுன்னா, அதே தான் இங்கே கேட்டா உடனே எம்பெருமான் அப்படின்னு நெடுஞ்சாங்கடையா கீழே விழுந்தார் இளைய பெருமாள். லக்ஷ்மணன் கீழே விழுந்து, அண்ணா என்ன சொல்கிற நீ, நான் அந்த அர்த்தத்திலேயே சொல்கிறேன், உனக்கோ மன்னிக்கோ ஒரு ஹானி ஏற்படப்படாதுன்றதுக்கு தானே, உங்களை ரட்சிக்கிறதுக்கு தானே சொல்றேன், நானா ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டேன்னு விழுந்து சேவிச்சானா. அதே மாதிரிதான் இவளும், உனக்கென்ன வேறுடையன்னு அதை பொறுக்க முடியலையாம். எல்லாரும் போந்தாரோ, வரவேண்டியவாள்லாம் வந்துட்டாளா, எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்கறா. அதுக்கு உன்னை தவிர எல்லாரும் வந்துட்டா, அதனால கிருஷ்ணனை சேர்ந்து அனுபவிக்க எல்லாரும் வந்தனரோ என்று அவள் கேட்க, அதுக்கு என்ன அர்த்தம், இன்னும் யாராவது வரணுமா அப்படின்னு அர்த்தம். உன்னை தவிர எல்லாரும் வந்துட்டா, போந்தா போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, உனக்கு சந்தேகமா இருந்தா வந்து 1, 2, 3, 4 இருக்கிற எல்லாரையும் எண்ணிப்பாரு, எல்லாரும் உன்னை தவிர எல்லாரும் வந்தாச்சு, நீயும் வந்தா எல்லாரும் சேர்ந்து போக வேண்டித்தான் அப்படின்னாலாம். அப்போ நாம் எல்லாம் கூடி என்ன பண்ண போறோம்னு உள்ளிருந்தவள் கேட்க, நீ கிருஷ்ணனின் வெற்றிகளை பாட அதை நாங்கள் செவிமடுக்க வேணும்னு அவா சொன்னாளாம். வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட, குவல்யா குவலையா பீடம்ங்கிறதான மதம் கொண்ட யானையை கொன்றவன். விஷ்ணு புராணத்துல ஏதோ அதி அழகா சொல்றார், சத்ய பஸ்ய தக்ஷ்ணஸ் முகமத்யருணே க்ஷணம் கஜயுத்ய கிருதாயாச ஸ்வேதாம்பூ கணிகாஞ்சிதம்னு திருமாலையில தொன்றடி பொடி வாழ்வார். அப்படியே அதை தமிழ் படுத்துறார், வடவெழுந்த வளமாட மதுரை மாநகர் அந்த கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்க மாலை துவள தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொழிகள் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கினியவாரேன்னு அந்த கடைசி சாத்துமுறை பாசுரம் திருவாய் மொழியில, நாரணன் எம்மான் பாரணங்காரன் வாரணம் தொலைத்த காரணம் தானேன்னு. இப்படி இவர்கள் ஒத்தருக்கொத்தர் அனுபவிக்கிறது. அந்த கஜேந்திர ஆழ்வான ரட்சித்ததை காட்டினாலும் அந்த வல்லானை கொன்றது இருக்க அது இன்னும் வசத்தியான குணமா சொல்றா. ஓரானை கொம்பசித்து ஓரானை கோல் விடுத்த சீரானைன்னு சிறிய திருமணம் இல்லையும் அங்க மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை இருக்கே, சத்துருக்களை வலிமையற்றவர்களாக செய்ய வல்லமை உள்ளவன் ராமனைப் போல் கச்ச என்று சொல்லி வலிமையுடன் பிறகுவா என்று சொல்லாமல் கச்ச அனுஜானாமிரணாதிதத்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்ச ராஜ்யாங்கம் ஆஸ்வாஸ்ய நிர்யாதிரதீச்சதன்பி ததாபலம் திரட்சியசி மேரதஸ்தேன்னு அந்த தேரோட்டிகிட்ட இவன் அழைச்சின் போய் உடம்புக்கு காயத்துக்கெல்லாம் சொஸ்தம் பண்ணி அரண்மனை வைத்தியன்ட்ட இவன் என்னைக்கு சண்டை போடணும்னு திரும்பி வரோம் நினைக்கிறானோ அன்னைக்கு அழைச்சிட்டு வா, அது வரைக்கும் நான் இந்த இந்த கரையிலேயே இருக்கேன்றான. அந்த மாதிரி இந்த லங்கையினுடைய வடகரையிலே இவன் உட்காந்துருக்கான். ராமன் அங்கதான் சேனை பரிவாரம் இது சண்டைக்கு ராவணனை அழைச்சின் போயிட்டு எப்போ அப்படின்னா அதான் இன்று போய் நாளை வான்னு அனிச்சான்னு சொல்றது இல்லையா. குவலையா பீடத்தினுடைய கொம்பை பிடுங்கிண்டு அந்த மல்லர் அரங்கத்தில் புகுந்து சாணூர முஷ்டியர்களை கொன்று கஞ்சனினுடைய அந்த குஞ்சி பிடித்து இழுத்தும் அந்த மயிரை பிடிச்சி முன்மயிரை பிடிச்சி இழுத்து அவனை ஒதைக்க கால ஓங்கினா அதுக்குள்ள கஞ்சம் பயத்திலேயே புராணம் குத்தும். இத அழகா பாடுறார் பெரிய திருமொழியிலே கலியன். உம்பரும் இவ்வுலகேடும் ஏழ்கடலும் எல்லாம் உண்டதிரான் அண்டர்கள் முன்பண்டு மகிழ் எய்த கும்பமிகும் அதையானை மறுக்கொசித்து கஞ்சன் குஞ்சி பிடித்தடித்த பிரான் கோயில் மருங்கும் பாம்பானோடு வெண்முத்தம்பலவுன்னை காட்ட பலங்கனிகள் தேன் காட்ட படவரவேல் உள்ளம்பனைய கண்மடவாறு மகிழ்வீது நாங்கூரடிமேய விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சேன். இது அந்த கம்சனை சாணூர முஷ்டிகால குவலையா பீடத்தை இதெல்லாம் மாற்றாரை மாற்றொழிக்க வல்லானை ந சமம் யுத்தமித்யாகுன்னு அங்கிருந்த ஸ்ரீகளெல்லாம் ஊன்னு எழுதாலாம். இந்த கம்சன் எவ்வளவு பாபி, 5 வயசு கூட நிரம்பாத பாலகர்கள் அவளை போய் இந்த குவலையா பீடங்கிற மதம் பிடிச்ச யானை இழக்க சொல்றான். சாணூர முஷ்டிகால் ஒவ்வொருத்தரும் மாமிசம் மலையா இருக்கா, ஒரு கைப்பட்டாலே இதுக்கு போயிடும். அவ்வளவு சின்ன பசங்க, இதுல ஒரு ஒருத்தருக்கொத்தர் சாமியம் வேண்டாமா, ஒரு பொருத்தம் வேண்டாமா சண்டை போடுறதுக்கும், அவனுங்க மாமிச மலையா இருக்கான், இது வைத்து மூன்று 5 வயசு குழந்தைகள். இது மாதிரி இந்த சமம் யுத்தமித்யாகுன்னு அப்படியே அவள்லாம் வாழ்த்தி அந்த சிறார்களை வாழ்த்தினாலாம் கிருஷ்ணனையும் பலராமனையும் கம்சனை நன்னா வேஷாலாம். இது என்னைக்குமே இந்த சாக போறவனை இந்த கம்சன் அத்தனை பேர்ட்டையும் விசவு வாங்கிட்டு உடனே செத்தான். அதான் இருக்கிற மாயனை ஆச்சரியமான செயல்களை செய்பவனை. இதுல இவன் இங்க என்ன மாயம் பண்ணான்னா இந்த சாணூர முட்டிகால் குவலையா பீடம் கம்சன் இவாள்லாம் தேவர்களே நடுமுகோடம் இவாளை கண்டான். அப்படிப்பட்ட அவளை அனாயசமா கொண்டு போட்டா பாருங்க, அது இவாளுடைய மாயம்தானே. அதனாலே மாயனை இல்லை 5வது வசனத்துக்கு சொன்னமே மாயனை, அந்த மாயன அர்த்தத்தெல்லாம் இங்கேயும் வச்சுங்கோ. பாட அவனை பாடுவதற்கு அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நம்முடைய தோல்வியும் அவன் வெற்றியும் தோற்ற பாடுவதற்கு ஆயுதம் இல்லாமலேயே பல வெற்றிகளை வெறும் கையினாலே கொண்ட அந்த கிருஷ்ணனை பாட இவர்கள் பாடச் சொன்னபடியினாலே கிருஷ்ணனுடைய வெற்றிகளை பாடிக்கொண்டே உள்ளிருந்தவளும் வெளியிலே வந்து இவர்களுடன் சேர்ந்து கொண்டாள்ங்கிறது இந்த பாசுரத்தினுடைய ஒரு அந்யாபதேசத்தினுடைய சுருக்கமான சாராம்சம். இதுல சுவாபதேசமா எல்லே இளங்கிலியேங்கிறதுனாலே அந்த பாகவதங்கிறதானதை பரீட்சித்துக்கு உபதேசித்தாரே சுகபிரம்மம், அவரை பத்தி சொல்றது ஒண்ணு. நிகம கல்பதோர்களிதம் பலம் சுகமுகாமிருத திரவசம் யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகான்னு ஸ்ரீமத் பாகவதத்துல மூணாவது ஸ்லோகமே வியாசருது. ரசிகர்களான ஹே பாக்யசாலிகளே, வேதங்களாகிய கற்பக மரத்திலே சுகபிரம்ம ரிஷியாகிற கிளியின் முகத்திலிருந்து நழுவியதும் மோக்ஷ ரசம் நிறைந்ததுமான இந்த ஸ்ரீமத் பாகவதமாகிற இந்த கனியை தேக வியாமோகமாகும் வரையிலே பருகி மகிழுங்கள் அப்படின்ற அணிமடலை கிளி மொழியாள் நம்மாழ்வார் அனுபவிக்கிறாரே அதே மாதிரி. அதனால இது நம்மாழ்வாரை அந்த வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா அப்படின்னு சொல்ற இது அந்த அர்த்தம் இந்த பாட்டில் துணிக்கிறதுன்னு பிரிவாருடைய ஒரு நிர்வாகம். மேற்கொண்டு எல்லே இளங்கிளியேங்கிறதுனாலே ஆழ்வார்களிலே இளையவரான திருமங்கை ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புவதாகவும் சொல்லுவார். ஆழ்வார்களே கடக்குட்டி, அதனாலே இவர் இளங்கிளி, எல்லே இளங்கிளியேன்னு. அது மட்டும் இல்லை, இந்த ஆழ்வார்களே கடைக்குட்டி இளங்கிளி மடக்கிளிய, அதாவது சுவாமி தேசியன அத மடைப்பள்ளி வந்தவனம்னே சொல்லுவா. ஏன்னா கிடாம்பியாச்சான்லேருந்து அப்புள்ளார் நாலு பரம்பரை அது அப்படியே வந்து அது சகலார்த்த கிரகணம் அந்த அப்புள்ளார்ட்டதான மாத்துலா சகலா கலாஹான்னு நாம இன்னைக்கும் அவருடைய மங்களத்தில் சேவிச்சுருக்குமே தேசிய மங்களத்தில். அப்படி அந்த 19 வயசுக்குள்ள சகல கலைகளையும் கத்துகின்றார்னு அவருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோமே. அப்படி அந்த சுவாமி தேசிகனை கலியன் பாசுரம் சூச்சிப்பிக்கிறது. அதனாலதான் கலியன் உரை கொண்ட கருத்துடையோன் வாழியேன்னு இன்னைக்கு நாம வாழ்த்திருநாமம் சொல்லிருப்போம். முளைக்கதிரை குறுங்குழியுள் முகிலை மூவா மூலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ன அளப்பரியாரமுதையரங்கமேயாந்தனனை அந்தணர்தம் சிந்தயானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தங்காவே வெக்காவே திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகையன்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திரு நெடுந்தாண்டகத்தில் அத்தி அற்புதமா ஒரு பாசுரம். அது விளக்கொளியை மரதகத்தை, அந்த விளக்கு தூப்பு விளக்கொளி எம்பெருமான் சன்னதியில் தானே இவர் அவதாரம் சுவாமி தேசிகன். அது எப்படி சூழ்கிறார், விளக்கொளியை மரதகத்தை யாரு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு பின்னால வரப்போற சுவாமி தேசிகனுக்கு கையை கூப்பி சேவிச்சுட்டு போட்டார். கரியன்னா எவ்வளவு வசத்தியான ஆச்சாரியான்னு பார்த்துவோம். இல்லே இளங்கிளியே கல்லுயர்த்த நெடுமது சூழ்கச்சிவேயகளிரென்னும் கடல் கிடந்த கனியே என்னும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முதலில் தாங்கி தூமுருவல் நகையிறையே போன்ற எனக்கு மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே வெண்கிளி போல் மிகமிடற்றும் என் பேதையேன்னு நாயிகா பாவத்தில் திருநெடுந்தாண்டகத்தில் ரொம்ப ரசமாக சாயிக்கிறார். மென்கிளி போல் மிகமிடற்றும் என் பேதையே, அதனாலே இவர் எல்லே இளங்கிளியே. வல்லானை கொன்னானை பெரிய திருமொழியில 3:10 3 திருமொழியில 7 பாசுரமா, ஆவரிவை செய்தறிவார் அஞ்சன மாமலை போலே மேவு சினத்து அடல் வேளம் வீழ முறிந்து அழகாய காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான் தேவர் வணங்குதன் தில்லை சித்திரகூடத்துள்ளானேன் மங்களாசனம் என்றார். வல்லானை ஒன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கவளயானை கொம்பொசித்த கண்ணன் என்னங்காமருஞ்சேர் குவளமேகமன்னமேனி கொண்டவோ என்னானை என்னும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் தேள்வன் என்னும் பவளவாயால் என் மலந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாட. இங்கே என்ன மாயன் கிருஷ்ணம் பண்ணான், தந்தையாலு பெருவிலங்கு தாழவிழ நல்லெருட்கள் வந்த எந்தை பெருமானார் மருவு நின்ன ஊரு போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் மணலோம்பும் அணியார் வீதி எழுந்தூரே. எம்பெருமான் தந்தை காலிலே, அதாவது தேவகி வசுதேவரை கம்சம் செய்து பிடிச்சி வரம்போடுந்தான் இல்லையா, அந்த விலங்கு வீழுவதற்கு காரணமா இருந்தான். நம்மளுடைய சம்சாரமாகிற விலங்கு வீழ்வதற்கு அவனை திருவடி விட்டா நமக்கு வேற கதி இல்லை. அப்படிப்பட்டவன் எல்லார் பந்தத்தையும் போக்குறவன், தானே ஒரு பந்தத்துக்கு உட்பட்டான், அந்த யசோத உரல்ல கட்டி அடிச்ச போது அதான் எத்திரம்னு நம்மாழ்வார் கூட மயங்கி விழுந்தது. எதுக்குன்னா அவனுடைய இந்த ஒரு மாயத்தை பார்த்துதான். அதனால அந்த மாயனை பாடுறாளாம், மாயனை பாடு. இந்த பாசுரமானது பாகவத கோஷ்டியை காணப்படுகின்ற ஒரு பெண்ணை எழுப்புவதாக முதல்லையே சொன்னோம். வேதமாகிய ஒரு கற்பகத்தரு சுகபிரம்மங்கிறதான கிளி, பாகவதம்ங்கிறது அந்த கிளி கொத்தினதான கனி, அந்த கிளியிட்டேன் மூக்கிலேந்து நழுவி விழுந்ததை ஸ்வீகரிச்சின்றவன் பரீட்சித்து அது பகவத் அனுபவம். ஆச்சரியமான அபினிவேச வார்த்தை சொல்பவளேன்னு எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ. பாகவதோத்தமர்கள் வந்த பின்பும் கூட சுவாகதம் இல்லாமல் இருக்கிறாயோ, ஜடபரதர் போலே உலக ஸ்மரணை இல்லாதவள் எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவிச்சுட்டே இருக்கிறவா. அந்த ரகுகுணங்கிற ராஜா இதெல்லாம் அந்த கதை தெரியும் உங்களுக்கு. அப்போ ஜடபரதன் மாதிரி எப்போதும் அந்த பரபிரம்மத்தையே சிந்திச்சுட்டு இருந்தாரே, அந்த மாதிரி அந்த கிருஷ்ணானுபவம் என்னைக்குமே பண்ணிட்டு இருக்கிறவா இந்த பகவதோத்தமாள். சில்ல நிலையின் சுவானுபவத்துக்கு விரோதமா கூப்பிடாதுன்றா. அது இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி முதலான முதலிகள்லாம் அந்த ஆளவந்தருடைய தேக வியாமோகத்துக்கு அப்புறம் அந்த புன்னமரத்துடைய சந்திரபுஷ்கன்ல ஸ்ரீரங்கத்தில் சொன்ன கதையை முன்னால சொன்னோம். நங்கை நீர் போதருகின்றீர், பகவத் அனுபவத்துக்கு விரோதம் பண்ணாதீர்கள் இதோ வரேன்னு. வல்லே உங்கட்டுரைகள் நம் வார்த்தையெல்லாம் அசவிக்கியமாகும்படி பகவத் அனுபவம், பாகவதோத்தமர்களுடைய சம்சர்க்கம், அவளுடைய சம்சலேஷம் வேணும்னு இவ ஆசைப்படுறாளாம். பண்டே உன்வாயறிதும் பகவானை நீ நல்ல விதமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதை நாங்கள் முன்பே தெரிந்து கொண்டோம். வாய்ப்படைத்த பயன் அந்த எம்பெருமானை பற்றியும் பாகவதர்களை பற்றியும் ஸ்தோத்திரம் பண்றதுதான். அதனால நாங்க உன்னை ஸ்தோத்திரம் பண்றோம்னா எப்படி? பகவான்கிட்ட அன்பு இல்லை, பகவானை ஆசிரியிக்கிறாளே பக்தாள், அவாகட்டியும் அன்பு இல்லை. அந்த பகவானை ஆசிரியிக்கிற பக்தனுக்கு பக்தன் இருக்கான் பாருங்க, அவனை ஆசிரியிக்கிற பக்தன் இருக்கானே, அப்படிப்பட்டவனுக்கு கைங்கரியம் ஒத்தம் பண்றான்னு வச்சுங்கோ. அது லக்ஷ்மணன் படி முதல்ல கைங்கரியம் பண்றார் ராமருக்கு, அதுக்கு ஒரு படி கீழே பரதன். ஏன்னா அந்த பாதுகையை வச்சுக்கிண்டு அவர் அதுக்கு கைங்கரியம் பண்றார். இந்த பரதாழ்வானுக்கு சத்ருகுண ஆழ்வான் கைங்கரியம் பண்ணலையா, அதுதானே வஸ்தி சத்ருகுண ஆழ்வான் படின்னு கூட நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லுவாளே. அந்த மாதிரி சுவாமி தேசியனதுல பிள்ளையந்தாதுல நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கு அன்பில்லை கண்டாய், நின்பதம் ஒன்றிய அன்பரிலும் நேசமில்லை என்றோன்னு சொல்லுகிறார். ஏன்னா சுவாமி தேசியந்திரியுடைய ஆசிரிச்சவாமே, சுவாமி தேசினா திருவடி மேலையும் அன்பு இல்லை, சுவாமி தேசி யார் ஆசிரிச்சோடோ அவாவேலையும் அன்பு இல்லை. அப்புறம் யாரு மேல அன்புன்னா சுவாமி தேசியனுடைய திருவடிய ஆசிரிச்சவாளோட அவ திருவடியை இன்னும் ஆசிரியிக்கிறானே பரம பாகவதன், அவாதான் இவாளுக்கு உத்தேசம். வல்லீர்கள் நீங்களே, நீங்களே குத்தமில்லாதவா இருந்துடுங்கோன்னா, நானேதானாயிடுக இல்லை என்னும்படியான குற்றத்தையும் சிலர் உண்டுன்னு சொன்னா அதை மறுக்காது இசைவது வைஷ்ணவ லட்சணம்ங்கிறதுனாலே, அதனாலே நானேதானாயிடுக, அதாவது பாகவதால் ஆச்சாரியால கொண்டாடாத அந்த பகவானும் வாண்டான்னு இருக்கிறவாளாம். அதனால்தான் ஒல்லை நீ போதாய், ஒல்லைனா ஷடக்குன்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணானுபவம் இல்லையோன்னா அந்த கிருமிகண்ட சோழனுடைய உபத்திரவத்தினாலே எம்பெருமான ஸ்ரீரங்கத்தை விட்டு மேல்கோட்டைக்கு போக, வைஷ்ணவ தரிசனத்துக்காக தன்னுடைய கண்களினுடைய தரிசனத்தையே இழந்த கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்திலே சில காலம் வாசம் பண்றார். அப்போ எம்பெருமான் ரங்கநாதனை சேவிக்கணும்னு ஆசை வர்றது, கோவிலேற போகிறார். அங்கே ராஜசேவர்கள் பாஷ்யக்காரரை சேர்ந்தவாளுக்கு கோவில்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிடுறார். உடனே பக்கத்தில் இருந்த அதிகாரியவாளை அதட்டிட்டு கூரத்தாழ்வான் அதிசமர்த்தர், ஆத்மகுண பரிபூர்ணர், அதனால இவருக்கு அந்த சட்டத்திலேருந்து ராஜா போட்டத்திலேருந்து நான் கொஞ்சம் விலக்களிக்கிறேன், இவர் போய் சேவிக்கலான்னார். என்ன சொன்னாள், பாஷ்யக்கார திருவடியை யார் ஆசிரியிச்சோளோ அவளுக்கு இது இல்லையா, அப்ப அடியன் மட்டும் போலான்னு சொல்றேளா, தலையையும் வாயிலையும் வச்சுட்டாராம். ஐயோ, என்னுடைய ஆத்மகுண பரிபூர்த்தி அடியன் ஆச்சாரனுடைய குடல் துவக்கை அறுக்க வல்லதோ, ரங்கா நீ வேண்டாம், ஒரு சேவை வேண்டாம், நான் என்னுடைய ஆச்சாரியனான அந்த பாஷ்யக்காரர்கிட்ட அபசாரப்பட நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரங்கன் சேவையை துறந்து தன்னுடைய ஆத்ம பரிபூர்த்தியே வேண்டான்னு சொல்லிட்டு அடியன் அந்த பாஷ்யக்காரர் திருவடியிலே ஒரு துகளா இருக்கதான் ஆசைப்படுறேனே தவிர இந்த ரங்கநாதன் இன்னைக்கு வேண்டான்னு போனாரே, அதுதான் ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைமை, பிருதக்கான பகவத் குணானுபவம் ஏன் உனக்கு, பாகவதர்களை விட்டு தனியாவா அப்படின்னு. இது பாகவதோத்தம் எழுந்தாலும் எழுந்துட்டா நீ வெள்ளையான்னு கூட்டாளிக்கொள், அவர்களை தக்க மரியாதையுடன் சுவாகதம் பண்ணி வெளியில் வந்து பாகவத சேஷத்துவத்தை விட்டு, அந்த பகவத் சேஷத்துவத்தை விட்டு பாகவத சேஷத்துவத்தை நாம சுவீகரிக்கணும், அதை அனுபவிக்கணும் வான்றாளாம். வல்லானை கொன்னானை வலிமை மிகுந்த யானை போன்ற இந்த அகங்காரம் மமகாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா ரெண்டு முட்டிகள், அவள மல்லர்கள் அகங்காரம் மமகாரமும் அதை வெற்றி கொண்டவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை காம குரோதம், அது மாற்றாரை மாற்றழிக்கிறது, இதையெல்லாம் பண்ணின அந்த பாகவதோத்தமனை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு இதுக்கு ஒரு சுவாபதேசமா அர்த்தமா என்ன ரொம்ப நடி ஆயிடுத்து வச்சுக்க வேண்டியதுன்னு பாகவதாக்கெல்லாம் பிரார்த்திச்சுண்டு அடியே நினைக்கிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவிநிதாபிஸ்வக்பிரிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோநந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.